श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत् धूत्येदुकूलहरणे व्रजसुन्दरीनाम् दैत्यानुधावनविधावपि लब्धसाह्यम् कन्दर्पकाहलनिषङ्गकलाचिकाभम् जङ्घायुगम् जयति देवपते त्वदीयम्. श्रीदेवनागपञ्चाशत் 40வது பத்தியம். இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய கணைக்கால் வர்ணனை அமையப்பெற்றிருக்கிறது. 39வது பத்தியத்தை அனுபவித்தோம், அதில் முழந்தால் வர்ணனை. இந்த ரெண்டு பத்தியத்தையும் சேர்ந்து ஒரு இதை ஒத்த ஒரு பத்தியம், ஒரு சிமிலர் பத்தியம் பகவதி அனுசோபானத்தில் நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதே கிரியாபத்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். ஜஹாத்தி இங்கே ந ஜஹாத்தின்னு போட்டார், அங்கே ஜஹாத்தின்னு. அது 3வது பத்தியம். சித்ராகாராம் கடகருச்சிபிஷ்சாரு விருத்தானு பூர்வாம் காலே தூர்த்திய துசதரகதிம் காந்தி லீலா கலாச்சீம் ஜானுச்சாயாத்விகுணசுபகாம்ரங்கபர்த்துர்மதாத்மா ஜங்காம் திருஷ்டுவா ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி. இதே ஐடியாஸ் தான் அங்கேயும் இருக்கு. தூத்திய த்ருததரகத்தின்னு போட்டார். இப்போ நம்ம பார்க்க போகிற பத்தியத்துலேயும் அந்த தூதுக்கு சென்ற எம்பெருமானுடைய அந்த நடை இருக்கு இல்லையா, அதை இங்கே காண்பிக்க போகிறார். அங்கே ஜங்காம் திருஷ்டுவான்னு போட்டுட்டார். ஜங்காம் திருஷ்டுவான்னா அந்த எம்பெருமானுடைய கணக்கால் இருக்கு, அதை சேவிச்சிருக்கப்புறமா ஜனன பதவி ஜாங்கிகத்தும் ஜஹாத்தின்னு தனக்கு சொல்லிட்டார். என்னுடைய மனசானது, ஆத்மா மனது இந்த சம்சார மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலையிற தன்மை இருக்கு இல்லையா, அதை விடுகின்றதுன்னு சாதிச்சார். இதுக்கடையே விஞ்ஞாபனம் என்னென்னா, இந்த ஐடியாஸ் அங்கங்கே நமக்கு கிடைக்கிறது. அடியன் வாசித்து இவ்வளோதான், நிறைய இடத்துல அதுக்கு சிமிலாரிட்டிஸ் காட்டலாம், ஆனால் சமயமும் போகாது. அதனால் இப்போ இந்த அனுபவத்துக்கு வரலாம். இந்த அனுபவத்தில் சொன்ன மாதிரி கணக்காலனுடைய வர்ணனை இப்போ எம்பெருமானுக்கு ஒத்தாசை பண்ணுறது தான். எதுக்கு ஒத்தாசை பண்ணிட்டுன்னா, அவனோட நடை எப்பப்பெல்லாம் நடந்தானோ இல்லை சில காரியங்கள் பண்ணச்சே அந்த கணக்கால் துணையாக இருந்ததுன்னு ஒரு சுவாரஸ்யம். முதல்ல தூத்தியே, தூத்தியம்னு சொன்னால் தூத்தனுடைய காரியம். தூது செல்லும்போது இதை வந்து சுவாமி நிறைய இடத்துல கொண்டாடியிருக்கார். அந்த அந்த எம்பெருமானுடைய நடைய தமிழ் பிரபந்தமாட்டும் சம்ஸ்கிருத பிரபந்தமாட்டும் நிறைய. அதில் நவரத்ன மாயில செஞ்சொலன் பர்சிந்தை கொண்டு தீதில்லாத தூதனாய் தேரு மூன்று தேசுயர்ந்த செல்வதேவ நாயகா வெஞ்சொலாளர் கால தூதர் வீசு பாசம் வந்து மேல் விழுந்தெழுந்தியானயர்ந்து வீழ்வதற்கு முன்னம் நீ அஞ்சலஞ்சலஞ்சலென்றழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மையனேன்ற அழகா ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார். அதுலேயும் இதே இந்த தூதன், அவன் தூதனாக போனதுதான் கொண்டாடினார். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, இன்னார் தூதன் என நின்றான்னு திருமங்கையாவரும் அதை அழகாக சாதிக்கிறார். அப்படிப்பட்ட தூத்தியம் போகச்சு இந்த ஜங்கானது அவனுக்கு உபயோகமாக இருக்கு. அடுத்து துகூலஹரணே அப்படின்னு சொல்ல போகிறார். அது அந்த ஸ்திரீகளுடைய வஸ்திராபரணம், அதுக்கு தாத்பரியம் வேற. அது அதற்கப்புறமா அசுரால்லாம் தெரிந்து போய் அவன் வந்து சம்ஹாரம் பண்ணானா, அப்படிப்பட்ட ஒரு வித்தாந்தத்துலேயும் அது துணை புரிஞ்சுதான். எப்படி இருக்குன்னு கேட்டால் இவர் சொல்ல போகிறார், கந்தர்ப்ப கந்தர்ப்பன்னா மன்மதன். லோக்கத்திலேயே ஆண்கள்லேயே ரொம்ப அழகான ஆண் சொன்னால் அது மன்மதன் தான். அவனை காட்டிலும் எம்பெருமான் வந்து மிக அழகான, மிக மிக அழகானவன். அதனால் இப்போ உயர்ந்ததாக இருக்கக்கூடிய, நமக்கு தெரிஞ்சு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனுடைய சில அம்சங்களை சொல்லி அதை ஒத்த எம்பெருமானுடைய அந்த ஜங்கான்னு சொல்லார். அது காகலன்னு ஒரு வாத்தியம் இருக்கா அவன்கிட்ட. அப்புறமா நிஷங்கான அவனுடைய அம்புரா துணி, அப்புறம் கலாச்சி, கலாச்சின்னு சொன்னால் கலாச்சிக்கான்னு சொன்னால் அவனுடைய ஒரு ஒரு பாத்திர விசேஷமாக அது. இதெல்லாம் இதையாக ஒத்த உன்னுடைய அந்த ஜங்கா யுகம் இருக்கே, அந்த இணை கணை இணை இருக்கே, அது ஜெயதீன்னு சிறந்து சிறப்புற்று விளங்குகின்றது சாதிக்கிறார். இதில் கிரியா இது சம்போதன பதமானது தேவபத்தேன்னு போட்டுண்டார். தேவபத்திகின்னு சப்தம், அது தேவபத்தேன்னு சம்போதனம். அரிஹி ஹரே மாதிரி ஜெயதி, ஜெயதின்னு சொன்னால் சிறந்து விளங்குகின்றது. இது ஜங்கா யுகம், இது ஜங்கா யுகம் சொன்னதுனால அந்த யுகம் யுகலம் துவயம் எல்லாம் ஒரு சிங்குலர் இதை கொடுத்துருது. அதனால் உன்னுடைய இரண்டு கணைக்கால் இருக்கே அந்த இணையானது சிறப்புற்று விளங்குகின்றது. துவதியம், துவதியம்னு போட்டால் உன்னுடைய அர்த்தம். யுகம் துவதியம் யுகம்னு அதை நப்பும் சிலிங்கத்தில் போட்டுக்க, அதனால் துவதியம் யுகம். மதியம்னா என்னுடையது, துவதியம்னா உன்னுடையது. இரண்டு கணைக்கால்களும் சிறப்புற்று விளங்குகின்றன. இவை எப்படி இருக்குன்னு கேட்டால், தூத்தியே தூத்தியன்னு சொல்லிச்சு, அந்த பாண்டவருக்காக தூது போன சமயத்திலும், பிரஜசுந்தரீனாம் துகூலஹரணே, பிரஜசுந்தரீனாம்னு சொல்லிச்சு, பிரஜசுந்தரி அந்த பிரஜசுந்தரின்ற சப்தத்தினுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். பிரஜசுந்தரீனாம்னு சொன்னால் அவளோட அந்த இடைச்சியர்களுடைய துகூலஹரணே, துகூலம்னு சொன்னால் ஆடை, பட்டாடை அல்லது ஆடை. ஹரணம் பண்ணுறதுன்னா அதை திருடுறது. அப்போ ஹரணேன்னு சொன்னால் சப்தமி பக்தி. சப்தமி பக்தியில் ஹேத்துக்கு பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. அப்போ தூத்தியேன தூது செல்வதில் துகூலஹரணே, பிரஜசுந்தரீனாம் துகூலஹரணேன்னு சொல்லிச்சு, அவளுடைய வஸ்திரத்தை அபகரிச்சுட்டு மரத்தை மேலே கிடுகிடு நேர்னானா. வஸ்திரத்தை அபகரித்ததை விட அந்த வஸ்திரத்தை அபகரிச்சுட்டு இவன் மரத்தை மேலே எண்ணத்துக்கு அவன் ஒத்தாசையாக இருந்ததுன்னு வியாக்கணத்தில் அனுபவிக்கிறார். அப்புறம் தைத்திய அனுதாவன விதாவபி, தைத்தியன அசுரர்கள், அனுதாவனம்னா அவளை பின்னாடி திருத்தி இந்த ஓடுறதான், தாவனம்னா ஓடுறது, அனுதாவனம்னா பின்தொடர்ந்து ஓடுறது. விதவு அப்பிதான் விதாவப்பின்னு ஆயிடுது. விதிகி விதிகினா அந்த செயல் ஆக்ஷன், அந்த விதவுன்றது அதனுடைய சப்தமி பக்தி. இந்த விதவும் அப்பியும் சேர்ந்து விதாவப்பின்னு ஒரு சந்தினால அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி பிரிக்கச்சு விதவு அப்பி விதாவப்பின்னு அது ஆயிருக்கு. லப்த சாஹியம், லப்த சாஹியம்னு சொன்னால் துணை புரிந்ததாக இருக்கக்கூடியது, ஒரு நட்பை பெற்றதாக அல்லது ஒத்தாசை பண்ணினதாக தாத்பரியம். அந்த பத்த சாக்கியமுக்கும் கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான், லப்த சாக்கியம். அப்புறம் அதனுடைய ஒரு ஸ்பிளெண்டரை சொல்கிறார், கந்தர்ப்ப காகல. கந்தர்ப்பன்னா மன்மதன், காகலம்ன்றது நம்மளுடைய ஒரு வாத்தியமா. அந்த வாத்தியத்தை இமேஜின் தான் பண்ணி பார்க்கலான்ருக்கு. அது ஒரு வேளை அந்த திருவடி மாதிரியே அந்த கணக்கால் மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அப்புறம் நிஷங்க, அவனோட அம்புரா துணி, அதையும் அதுக்கடுத்து கலாச்சி காக்கு ஒரு அழகா ஒரு அர்த்தத்தை காண்பிக்கிறார் அன்பில் சுவாமி. கலாச்சி காண்டது என்னன்னு கேட்டால், கலாச்சி காண்டது ஒரு அவனுடைய பாத்திர விசேஷமா, அது விழக்கூடிய வஸ்துவை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பாத்திரமா. என்ன அப்படி விழுறதுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய அழகானது திருமுடியிலேருந்து அப்படியே பொங்கி வழியறதான். அந்த பொங்கி வழியக்கூடிய அழகை மன்மதன் ஏந்தி பிடிக்கிறானா, எங்கன்னா அவரோட திருவடிக்கு மேலே வச்சுண்டு அதை ஒத்த ஒரு ஒரு பாத்திரம் இருக்கும், அவனோட பாத்திரம் இருக்கணும். அதை மாதிரி எம்பெருமானுடைய அந்த கணைக்காலானது இருக்குன்னு அந்த சுவாமி அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட உன்னுடைய ஜங்கா யுகம் இரண்டு இணைக்கால்களும் ஜெயதி சிறப்புற்று விளங்குகின்றன் சாதிக்கிறார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, தேவபதே தூத்தியே பிரஜசுந்தரீனாம் துகூலஹரணே தைத்திய அனுதாமன விதோவபி லப்த சாக்கியம் கந்தர்ப்ப காஹல நிஷங்க கலாச்சிகாபம் த்வதீயம் ஜங்காயுகம் ஜெயதி அப்படின்னு. தேவபதே தெய்வநாயகனே, தூத்தியே தூத்து செல்லும்போது, பிரஜசுந்தரியினாம் துகூலஹரணே இடைப்பெண்களுடைய ஆடைகளை கவர்றது. இடைப்பெண்களுடைய ஆடைகளை கவர்றதுன்னு சொன்னால், வாஸ்தவத்து நம்ம சரீரத்தை தான் எடுத்துட்டு போகிறோம். நம்ம சரீரத்தை ஏன் நம்மகிட்ட ஒட்டின்னு இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய கர்ம வாசனை இல்லை. அப்போ அந்த நம்மளுடைய கர்ம வாசனையை நீக்கி நம்மளுடைய ஸ்தூல சரீரம் என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்ன, அதை அவன் கவர்ந்து விடுவான், அதை எடுத்து சென்று விடுவான்றதான் தாத்பரியம். தைத்திய அனுதாவன விதவபி, அசுரர்களை தெரிச்சுண்டு போய் துரத்திண்டு போய் அவளை அந்த சம்ஹாரம் பண்ணச்சு, சிக்ஷணம் பண்ணச்சு. அப்போ லப்த சாஹியம், துணை புரிந்ததாக இருக்கக்கூடிய உம்முடைய அந்த இரண்டு கணைக்கால், அப்புறம் அது அதனுடைய ஆகாரம் எப்படின்னு கேட்டால், கந்தர்ப்ப காகல, மன்மதனுடைய கால காகலம்ன்ற ஒரு வாத்தியம் இருக்குது. நிஷங்கன அம்பரா துணி, அவனுடைய அதுவும் அந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் போல இருக்குது. அப்புறம் கலாச்சி காபம், ஆபம்னா ஒத்த, கலாச்சி கான்னு சொன்னால் அந்த அந்த அவனுடைய ஒரு பாத்திர விசேஷம். அப்படி இணையா இருக்கக்கூடிய உம்முடைய துவதியம் ஜங்காயுகம் இரண்டு கணைக்கால்களும் ஜெயதி, ஜெயத்தினா சிறப்புற்று விளங்குகின்றது எம்முடைய உள்ளத்தில்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அனுபவம், கணைக்கால அனுபவம் 40வது பத்தியத்துல. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.